السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الصلاة والسلام على رسول الله، أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய சந்தர்ப்பத்திலே மறைவான ஞானம், அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள அந்த ஞானத்தை பற்றி சில விஷயங்களை அலசுவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் இந்த மறைவான ஞானம் என்பது தனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். ஆலிமுல் கைப், மறைவான விஷயங்களை அறிந்தவன். அல்லாமுல் குயூப், மறைவான ஞானம் கொண்டவன் என்று தன்னை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இந்த மறைவான ஞானம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது என்று நம்புவது அல்லாஹ்வை பற்றி நம்புகிற ஈமானுடைய விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு பணியாகும், முக்கியமான ஒரு கடமையாகும். இன்று சமுதாயத்திலே பல சகோதரர்கள், முஸ்லிம்களில் பெரும்பான்மையானவர்கள், இந்த மறைவான ஞானம் என்பது அல்லாஹ்வுக்கும் இருக்கிறது, நபிமார்களுக்கு இருக்கிறது, நல்லடியார்களுக்கு இருக்கிறது, ஜின்களுக்கு இருக்கிறது என்றெல்லாம் பலவிதமான நம்பிக்கையில் இருக்கிறார்கள். இதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், சூரத்துல் ஜின் 72 அத்தியாயத்தின் 26 வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆலிமுல் கைப் ஃபலா யுஸ்ஹிரு அலா கைபிஹி அஹதா. அல்லாஹ் மறைவான விஷயங்களை அறிந்தவன், தன்னுடைய அந்த மறைவான ஞானத்தை யாருக்கும் அல்லாஹ் தெரிவிக்க மாட்டான், சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஆனால் இல்லா மன் இர்தலா மின் ரசூல் ஃபஇன்னஹு யஸ்லுகு மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி ரசதா. ஆனால் தான் தெரிவு செய்திருக்கக்கூடிய, தான் பொருந்தி கொண்ட தூதர்களுக்கு மட்டும் அதை சொல்லிக் கொடுக்கிறான். சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். சொல்லிக் கொடுத்து விட்டு அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்களையும் அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான், நியமித்திருக்கிறான். ஏன்? لِيَعْلَمَ قَدْ أَبْلَغُوا رِسَالَاتِ رَبِّهِمْ وَأَحَاطَ بِمَا لَدَيْهِمْ وَأَحْصَى كُلَّ شَيْءٍ عَدَدًا. அந்த தூதர்கள் அவர்களுடைய செய்திகளை முறையாக சரியாக எத்தி வைக்கிறார்களா, ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்கள் அவற்றில் கலக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காகவும், அவர்களுடைய செய்திகளை அப்படியே அளந்து கண்காணித்து எண்ணி எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அலசி ஆராய்வதற்காகவும் மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான் என்று இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது, தூதர்களில் தான் பொருந்தி கொண்டவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சிலவற்றை சொல்லிக் கொடுக்கிறான். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தால் இதிலே ஒரு செய்தி அடிபட்டு போகிறது. நல்லடியார்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்ற செய்தி இங்கே இல்லை. ஜின்களுக்கு மறைவான செய்தி இருக்கிறது என்பது இதிலே உடைபட்டு போகிறது. தூதர்களில் அல்லாஹ் பொருந்தி கொண்ட சிலருக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறான். இந்த ஒரு தகவல் இந்த ஆயத்தில் இருக்கிறது. இதனுடைய மேலதிகமான தெளிவு இன்னும் இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர், எல்லா செய்திகளும் அவருக்கு தெரியுமா என்று கேட்டால் அதற்கும் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பதில் சொல்லுகிறான். சூரத்து அன்ஆம் 6 அத்தியாயத்துடைய 50 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய வகையை, அல்லாஹ்வுடைய தூது செய்திகளை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறதோ என்று மக்கள் நினைக்கிறார்கள். இது உங்களுடைய தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற அந்த ஞானமோ என்று நினைக்கிறார்கள். அதனால் நீங்களே டெக்ளேயா, நீங்களே மக்களுக்கு சொல்லிவிடுங்கள். என்ன சொல்லுங்கள்? குல், நீங்கள் சொல்லுங்கள், லா அகூலு லக்கும் இந்தி ஹசாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் தான் இருக்கின்றன என்று ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். மறைவான விடயங்கள், மறைவான ஞானம் எனக்கு தெரியும் என்று நான் சொல்லவும் மாட்டேன். இன்னி மலக், நான் ஒரு மறை இறைவனுடைய மலக், ஒரு தூதர், இறைவனுடைய ஒரு வானவர் என்றும் நான் சொல்ல மாட்டேன். இன் அத்தபியு இல்லாமா யுஹா இலைய, நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்திகள் எல்லாம் இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய வகைதானே தவிர என் தரப்பிலிருந்து, என் புறத்திலிருந்து நானாக அறிந்து சொல்லவில்லை. அது அல்லாஹ்வுடைய வகை என்று அல்லாஹ் சொல்ல சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இன்னி, அதாவது குல் ஹல் யஸ்தவில் அமா வல் பசீர், அதாவது பார்வையுள்ளவர்களும் குருடர்களும் சமமாவார்களா, அஃபலா தத்தஃபக்கரூன், சிந்திக்க வேண்டாமா என்று கேள்வியாக அல்லாஹ் வைக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, தூதர், அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அவர்கள் மக்களுக்கு சொல்லுகிறார்கள். சொல்லுகிற விஷயங்களை மக்கள் பார்த்துவிட்டு என்ன நினைக்கிறார்கள்? இன்று சமுதாயத்தில் இருப்பவர்கள் நினைப்பது போன்று நினைத்து விடுவார்கள். என்ன நினைக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வானம் பூமியுடைய அத்தனை மறைவான ஞானங்களும் இருக்கின்றன என்று நினைத்து விடுவார்கள். அதனால் அல்லாவே தூதருக்கு சொல்லுகிறான், நீங்களே சொல்லுங்கள், எனக்கு அந்த ஞானம் இல்லை, அந்த அறிவு என்னிடத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய அறிவு எனும் பொக்கிஷம் என்னிடத்தில் கிடையாது, அது அல்லாஹ்விடத்தில் இருந்து தான் வருகிறது தவிர என்னுடைய சொந்த கைவரிசை கிடையாது என்பதை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். உதாரணமாக ஒரு உதாரணத்தை பாருங்கள் சகோதரர்களே, நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன், ஒரு கடையில் பெரிய ஒரு தொழிலகத்தில் வேலை செய்கிற பொழுது நான் இலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெறுமதியான பணங்களை என்னுடைய கைகளால் எண்ணிக்கொண்டிருப்பேன். பார்க்கக்கூடிய மக்கள் நினைக்கிறார்கள், ஆகா இவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனோ என்று நினைத்து விடுவார்கள். அதனால் ஒன்றை புரிய வேண்டும், நான் கடையில் வேலை செய்கிறேன், என்னுடைய சம்பளம் 11,000, என்னுடைய சம்பளம் 10,000, என்னுடைய சம்பளம் 15,000. கடையின் சொந்தக்காரர் கோடீஸ்வரர், அவருடைய வாழ்க்கை என் வாழ்க்கை எவ்வளவு வேறுபாடு இருக்கும். நான் அன்றாடம் கஞ்சோடு என்னுடைய வாழ்க்கை ஓடுகிறது, ஆனால் எண்ணுவது கோடிக்கணக்கான பணம். என்னுடைய முதலாளியுடைய, என்னுடைய எனக்கு தொழில் தந்த கடை முதல்வருடைய அவருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசம். இது போன்றுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனின் நபிக்கு சொல்லுகிறான், இந்த அறிவு ஞானம் என்ற பொக்கிஷம் எனக்குரியது, அது உங்களுக்குரியதல்ல. நீங்கள் எடுத்து சொல்லுகிற பொழுது மக்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் தான் அதன் சொந்தக்காரரோ என்று. அதனால் நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள், நான் கடையில் வேலை செய்கின்றவனை போல நான் ஒரு தூதர், அல்லாஹ்வுடைய செய்தியை எடுத்து சொல்லுகிறேன், அவ்வளவுதான் என்னுடைய பணி, இது என்னிடத்தில் இல்லை என்று பகிரங்கமாக சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த ஞானம் இருக்கிறது என்று இருந்தால் என்ன நடக்கும் என்பதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். என்ன நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிற சூரத் அஆராஃப் 7வது அத்தியாயத்துடைய 188வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் இன்னும் சில வாதங்களை, சில அறிவு ரீதியான காரணங்களை அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅன் வலா ளர்ரா, நான் எனக்கு கெடுதி விளைவிக்கவோ எனக்கு எந்த நன்மை பயக்கவோ எனக்கு அந்த ஆற்றல் கிடையாது. எனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று நன்மை செய்கிற ஆற்றலோ, இன்னொரு மனிதனுக்கு கெடுதி செய்யக்கூடிய ஆற்றலோ எனக்கு கிடையாது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர அந்த ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை. லவ் குந்து அஅலமுல் கைப், நாளை என்ன நடக்கும் எனக்கு தெரியாமல் இருக்கிற விஷயங்களில், மறைவான விஷயங்களில் எனக்கு அறிவு இருந்திருக்கும் என்று சொன்னால் லஸ்தக்ஸரது மினல் கைர், நல்ல விஷயங்களை அதிகமாக நான் ஈட்டிக்கொண்டிருப்பேன். ஒமா மஸ்ஸனியசு, எந்த ஒரு கெடுதியும் எனக்கு வந்திருக்காது. என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் தெரியுமா? எவ்வளவு தெளிவான வசனம் சகோதரர்களே, எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் இதை காட்டுகிறான் பாருங்கள். நபிக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தால், இந்த வானம் பூமியுடைய அறிவு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்லுகிறார்களே, மக்கள் சொல்லுகிறார்களே, இந்த ஞானம் நபிக்கு இருந்திருந்தால் என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது. உஹது யுத்தத்துக்கு செல்லுகிற பொழுது தோல்வி ஏற்படும் என்று தெரிந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யுத்தத்தில் வேறு வழிமுறை கையாண்டிருப்பார்கள், தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்கள் உடைக்கப்பட்டிருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் தன்னுடைய குழந்தை மரணித்தது, மனைவி மரணித்தார்கள், எத்தனையோ இழப்புகளை சந்தித்தார்கள். மறைவான ஞானம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? இப்படி ஒன்று ரசூலுல்லாவுக்கு வந்திருக்குமா? வந்திருக்கவே வந்திருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நலவுகளை ஈட்டி கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த ஞானம் எனக்கு இல்லை என்பதற்கு லாஜிக் ரீதியாக, அறிவு ரீதியான ஒரு வாதத்தை, ஒரு ஆதாரத்தை அல்லாஹ்வாகவே சொல்லிக் கொடுக்கிறான். இந்த ஞானம் எனக்கு இல்லை, இருந்திருந்தால், நாளை நடப்பது எனக்கு தெரிந்திருந்தால் என் வாழ்க்கையில் கஷ்டமே வந்திருக்காது. அப்ப நான் யாரு தெரியுமா? இன் அன இல்லா நதீர் வ பஷீர் லி கௌமி யுமினூன், விசுவாசிக்கக்கூடிய, அல்லாவை நம்பக்கூடிய மக்களுக்கு ஒரு போதனை சொல்லக்கூடியவனாக, எச்சரிக்கக்கூடியவனாக, நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒரு தூதராகத்தான் நான் வந்திருக்கிறேனே தவிர, மக்களுக்கு மறைவான ஞானங்களை எல்லாம் என்னிடத்தில் இருந்து அவிழ்த்து விடக்கூடிய அந்த மாதிரியான பொக்கிஷம் என்னிடத்தில் கிடையாது என்று நபியை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். இதை பார்க்கும் பொழுது நபிகளாருடைய நிலை இப்படி என்றால், எந்த ஒரு அவுலியாக்கள் என்று நாங்கள் மறைவான விஷயம் என்று சொல்லுகிறோமே, இருக்கிறதா? ஜின் வைத்தியம் என்று சொல்லி காணாமல் போன பொருளில் இருந்து என்னென்னமெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுகிறோமே, இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் நிலைப்பாடு இப்படி என்றால் எந்த ஒரு மகான்களுக்கும் அந்த ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறான். இன்று ஜின் என்ற பெயரில் மறைவான விஷயங்களை கண்டுகொள்ள மக்கள் முயற்சிக்கிறார்கள், உண்மையில் இருக்குமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இதை சொல்லி காட்டுகிறான். சூரத்து சபாவுடைய 14வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே பணிபுரிந்த ஜின்கள் கஷ்டத்தோடு வேலை செய்கிறார்கள். அவருக்கு கீழே சிரமப்பட்டு அவருடைய கட்டளைக்கு அடிபணிந்து வெறுப்போடு அவருக்கு கீழே வேலை செய்கிறார்கள் என்றால் கடுமையான பணியை விருப்பமின்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடியை ஊண்டியவாறு அப்படியே சாய்ந்து அமர்ந்தவராக அவர் இருக்கிற பொழுது அவருக்கு மரணம் வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் மரணத்தை தீர்மானித்த போது, மரணம் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்த போது, மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்லி தாக்குலு மின் சாத்துஹு, அதாவது அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தவுடன் அவர் அப்படியே இருக்கிறார். ஜின்கள் நினைத்தார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மரணித்தவருடைய அந்த தடியை, ஊண்டி இருக்கக்கூடிய தனியை கரையான்கள் அரிக்கின்றன. அரித்து அது உடைந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலம்மா ஹர்ர கீழே விழுந்த பிறகுதான் தபையனத்தில் ஜின்னு அல்லவ் கானு யஅலமூனல் கைப மா நபிது ஃபில் அதாபி முஹீன், அதாவது ஜின்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருந்திருக்கும் என்று சொன்னால் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்க வேண்டிய அவசியமில்லையே, கடுமையாக தம்மளை வதைத்து கொண்டு இப்படி சிரமப்படவில்லையே, வேண்டியதில்லையே, நமக்கு அந்த ஞானம் இல்லாமல் போய்விட்டதே, சுலைமான் நபி மரணித்தது கூட தெரியாமல் போய்விட்டதே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். நாங்கள் என்ன நினைக்கிறோம், ஜின்களுக்கு அந்த ஞானம் ஒன்று என்று நினைத்து கொண்டு நம்முடைய அத்தனை விஷயங்களையும் அவர்களிடத்தில் கொண்டு போய் செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் வைத்துக் கொண்டார்களா? இல்லை, அந்த செய்தியை நமக்கு எத்தி வைத்து விட்டார்கள், எதையும் மறைக்கவும் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்து தக்வீர் 81வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹுவா அலல் கைபி பிலனீன், இந்த இறை தூதர் இருக்கிறாரே, நாங்கள் மறைவான சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம், சொல்லிக் கொடுத்தால் எதையும் மறைக்க மாட்டார், அப்படியே உங்களுக்கு சொல்லிவிடுவார், ஒன்றையும் மறைக்க மாட்டார், எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிவிடுவார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அப்போ மறைவான விஷயங்கள் எதுவெல்லாம் நபிக்கு தெரியும் அதையெல்லாம் நமக்கு சொல்லிவிட்டார், நமக்கும் தெரிந்து விட்டது, ஒன்றையும் அவர் மறைக்க மாட்டான், அதில் இருட்டடிப்பு செய்ய மாட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நபிமார்களுடைய முன் வாழ்ந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நபிக்கே சொல்லுகிறான், தாலிக்கு மின் நம்பா இல் கைம் நூஹி இலைக், அது மறைவான செய்தி, நபியே உமக்கு நாங்கள் வகை அறிவிக்கிறோம், நீங்கள் கூட அதை அறிந்திருக்கவில்லை, தெரிந்திருக்கவும் இல்லை. எனவே இந்த மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை புரிந்து விளங்கி அந்த ஞானத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் நிலைநாட்டக்கூடியவர்களாக, ஏகத்துவப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவோமாக. வாஹிர் தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.